தசாவதார ஸ்தோத்திரம். அடியார்களை காக்க எம்பெருமான் பற்பல அவதாரங்களை எடுக்கிறான். அவற்றிலே 10 அவதாரங்களை முன்னோர்கள் முக்கியமானவை என்று கருதினர். புராணங்களிலும் அருளிச்செயல்களிலும் அவதார சரித்திரங்களை பல இடங்களில் காணலாம். பெரிய திருமொழியில் கலியன் தசாவதார பதிகங்கள் 2 அருளி செய்திருக்கிறார். 1 திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் விஷயமானது, மற்றொன்று பொதுவானது. பரகாலனை பின்பற்றும் சுவாமி தேசிகனும் தயாசதகத்தில் ஒரு தசாவதார வர்ணனமும் சுதந்திரமாக ஒரு தசாவதார ஸ்தோத்திரமும் அருளி செய்துள்ளார். தசாவதார ஸ்தோத்திரத்தில் 13 ஸ்லோகங்கள் உள்ளன. ஸ்ரீரங்கத்தில், அதாவது நாடக மேடையில், எம்பெருமான் 10 வேஷங்களை தரித்து தோன்றுகின்றான். வெவ்வேறான அவனது வேஷங்களுக்கு தக்கபடி பிராட்டியும் பலவித ரூபங்களோடு விளையாடுகிறாள் என்ற கருத்துடைய முதல் ஸ்லோகம் முன்னுரையாக அமைகிறது. மேலுள்ள 10 ஸ்லோகங்களில் முறையே மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, திருவிக்கிரம, பரசுராம, ஸ்ரீராம, பலராம, கிருஷ்ணர், கல்கி அவதாரங்கள் பேசப்படுகின்றன. இந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் சுவாமி. கண்ணபுர பதிகத்தின் கடைசி பாசுரத்தில் 10 அவதாரங்களையும் சேர்த்து அனுபவிப்பர் கலியன். பரகாலனின் பாசுரங்களை நெஞ்சிலே நிலைநிறுத்திய சுவாமி தேசிகனும் 12 ஸ்லோகத்தில் 10 அவதாரங்களையும் சேர்த்து அனுபவிக்கிறார். 10 அவதாரங்களுக்கும் சுவாமி தேசிகன் இடும் பொருத்தமான விசேஷணங்கள் ரசிக ரசாயனமாயிருக்கின்றன. உலகிற்கெல்லாம் மங்களத்தை தருவது இந்த தசாவதார ஸ்தோத்திரம். இதனை சொல்லக்கூட வேண்டா, சொல்ல விரும்பினாலே பலன்கள் பலவும் தாமாகவே வந்தடையும். நல்ல வாக்குண்டாம், மனதிலே சிறந்த பக்தி உண்டாகும், உடல் பரிசுத்தமாகும். இதோடு நில்லாமல் 10 திக்குகளிலும் நற்புகழ் பரவும் என்கிறார்.